மீண்டும் பதிவு தடைபட்டு விட்டது. அந்த தமிழர் வேளாண்மை என்பது காலத்தை மிக துல்லியமாக காப்பாற்றி வந்திருக்கிறது. அவங்க தான் பருவ காலத்தையே காப்பாற்றினாங்க. கோடை காலங்களில் தேவைப்பட்ட அளவிற்கு மட்டுமே தண்ணியை எடுத்தாங்க. தேவையில்லாத நீரை பூமியிலேருந்து எடுக்கவே இல்லை. முழுமையாக சூரிய வெப்பமும் வெளிச்சத்தும் பூமியை ஆளுவதற்கு அனுமதித்தார்கள். உழுது உழுது அனுமதித்தாங்க. காய வச்சு காய வச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் எரிச்சிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அந்த மாதிரி காஞ்சத்தால் தான் மண் மழை பெய்யும்போது முழுசாக நனைஞ்சுது. அந்த மாதிரி எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்கிறதுனால நஞ்சைன்னு அதுக்கு பேர் வந்தது. நன்மை செய்கின்ற நிலமாக இருந்ததால் நன்மை செய்கின்ற நிலம் என்பது சுருங்கிய நன்சை என்று மாறியது. தனக்கு கிடைத்த நீரை மட்டுமே வைத்துக்கொண்டு பொண்ணை போல போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற மாதிரி தனக்கு குறைச்ச கொஞ்சம் தண்ணியவே எடுத்துக்கிட்டு மிகுதியானதெல்லாம் வெளியில் கொடுத்துட்டு அதை மட்டுமே கொண்டு தன்னை வாழ்வித்து கொண்டு எல்லாரையும் எல்லா உயிர்களையும் பாதுகாத்த ஒன்றிற்கு பொன்சை என்று பெயர் வந்தது. இப்படித்தான் மருதத்தை ரெண்டாக பிரித்து ஆண்டான் தமிழன். அதனால் தமிழர் வேளாண்மையினுடைய சிறப்பு வந்து ஒட்டுமொத்த பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துவதற்காகவும் ஒட்டுமொத்த பூமிக்குமே நீர் பாய்ச்சுவதற்காகவும் நீரை கொண்டு வருவதற்காகவும் ஒட்டுமொத்த பூமியை குளிர்விப்பதற்காகவும் அந்த மாதிரி பூமி உள்ளே இருந்த வெப்பத்தை பூரா கடத்துறதுக்காகவே அந்த நீரை பூமி எங்கும் தேக்கி நிறுத்தினார்கள் நெல் பயிரிடுவதன் மூலமாக. அதனால தான் எரியறதை எடுத்தால் கொதிக்கிறது நிற்கும்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் எரியிற எந்த இடத்துலேருந்து அது எரிய துவங்குதோ எந்த இடத்துலேருந்து உங்களால் இழுக்க முடியுமோ எந்த இடத்துல நெருப்பில் கையை வச்சு யாராலையும் வெளியில் தள்ளி கொதிக்கிறது நிறுத்த முடியாது. ஆனால் விறகுகளை கையை வச்சு இழுத்திங்கன்னா அந்த முனையில் எரியிற விறகுல இருக்கிற நெருப்பு இந்த பக்கம் வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி இங்கே நீரை நிறுத்தி பூமியின் மையப்பகுதியிலிருந்து வருகின்ற வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தினாங்க. மண்ணையும் நீரையும் ஒன்றா கலந்து கடத்தும் பொழுது பூமியினுடைய மையப்பகுதியில் இருக்கிற வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அதே சமயம் பூமி குளிர்ந்து உயிர்கள் உயிர் வாழ்கின்ற சூழலாச்சு. பதிலுக்கு பூமத்திய ரேகை பிரதேசத்தின் வழியாக சூரியனுடைய கதிர்களை செங்குத்தாக பூமி உள்வாங்கி போதிய அளவிற்கு வெப்பத்தை உள்வாங்கி கொண்டது. சரியா, இந்த மாதிரி தான் பூமி வெப்பத்தையும் உள்வாங்குச்சு, வெப்பத்தையும் கடத்துச்சு, நீரையும் உள்வாங்குச்சு, நீரையும் வெப்பத்தின் துணையோடு தூய்மைப்படுத்திட்டுது. சாக்கடை நீரை கூட தூய்மைப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் ஆற்றலை வெப்பம் கை வைத்து கையிலே கொண்டிருந்தது. வெப்பத்தின் துணையோடு கெட்டுப்போன நீரையெல்லாம் தூய்மைப்படுத்தினார்கள் உழவர்கள். இப்படித்தான் நீரை தூய்மைப்படுத்துவதற்கு வெப்பத்தையும் வெப்பத்தை கடத்துவதற்கு நீரையும் இரண்டையும் உயிர்கள் உயிர் வாழ்வதற்காகவும் பயன்படுத்திய மாபெரும் அறிவு தமிழறிவு. இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். தமிழர்களோட வேளாண்மையோட எந்த வேளாண்மையும் நம்ம ஒப்புமைக்கே கொண்டு வர முடியாது. ஏன்னா எல்லா வேளாண்மைக்குமே ஆதாரம் அதுதான். அதுபோலவே தமிழ் மொழியோட எந்த மொழியையும் ஒப்புமைக்கு நீங்கள் கொண்டு வர முடியாது. உதாரணத்துக்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன். ஜலம்ங்கிற ஒரு எழுத்துருக்கு, இது வடமொழி சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த ல இம் இரண்டுமே தூய தமிழ் எழுத்துக்கள். இந்த ரெண்டையும் துணைக்கு கொடுத்து தான் அந்த ஜலம்ங்கிற சொல்லுக்கு உயிர் கொடுத்தது தமிழ். எல்லா மொழிக்கும் இந்த மாதிரி நிறைய இடங்களில் தமிழ் எழுத்துக்களே போய் நின்று உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்புன்னு திருவள்ளுவர் எழுதலாம் பாருங்க. தன்னுடைய எழுத்துக்களே தாரை வார்த்து கூட பல மொழிகளை காப்பாற்றியிருக்குது தமிழ். வெள்ளம்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. வெள்ளம்ங்கிற சொல்லு தூய்மையான தமிழ் சொல். சரியா, அது வந்து தன்னுடைய எழுத்துக்களையும் கொடுத்துருக்கிறது, வார்த்தைகளையும் கொடுத்துருக்கிறது, உச்சரிப்பை கூட கொடுத்துருக்குது. ஆ என்ற தமிழ் எழுத்தில் வருகின்ற ஆ என்பது ஆங்கிலத்தில் உச்சரிப்பிலேயே என்று வரும். ஓசையை இரவல் கொடுத்திருக்கிறது தமிழ் பிற மொழிகளை காப்பாற்றுவதற்காக. எழுத்துக்களை இரவல் கொடுத்திருக்கிறது தமிழ் பிற மொழிகளை காப்பாற்றுவதற்காக. வேளாண்மையையே எல்லோருக்குமாக கொடுத்தது எல்லா உயிர்களையும் காப்பாற்றுவதற்காக அந்த வேளாண்மையின் பெயர் தமிழர் வேளாண்மை. அதனால தான் எழுதுனா யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாருமே உன் சொந்தக்காரன்னு நினை, அப்போ தான் எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற அறிவு வரும். யாருமே உனக்கு எதிரில்லை அப்படின்னு எழுதுனான். நன்றி, வணக்கம்.